الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنب الله تائمار خلي شهودر شهودر خلي السلام عليكم ورحمة الله وبركاته الله سبحانه وتعالى தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தில் அதன் சரியான அகீதாவையும் வணக்க வழிபாடுகளையும் அறிந்து எமது செயல்பாட்டிலே அவைகளை எடுத்து நடந்து உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுன்னா பிதுஆ என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் நோக்குகின்ற பொழுது இன்னொரு விடயம்தான், நாங்கள் ஓதக்கூடிய ஜிக்ருகள், நாங்கள் காலையில் மாலையில் இன்னும் சில குறித்த மாதங்களில் குறித்த இரவுகளில் நாட்களில் எமது சகோதர சகோதரிகள் ஓதக்கூடிய ஜிக்ருகளை இன்னும் சில கிதாபுகளை நூல்களை எடுத்து கொண்டாலும் அவைகளில் கூட அகீதாவுக்கு மாற்றமான பிதுஅத்துகள் நிறைந்து காணப்படுகின்றதை பார்க்கின்றோம். உண்மையில் அகீதாவுக்கு மாற்றமான பிதுஅத்துகள் ஒருபுறம் இருக்க, அவைகளை ஓதுவதற்கு நபி வழியில் எங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று நாங்கள் நோட்டமிட்டு பார்த்தாலும் கூட உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் அதற்கு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எமக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட தரீக்காக்கள், பல்வேறுபட்ட குழுக்கள் இருந்து அவர்கள் இப்படியான திக்ருகளையும் சலவாத்துகளையும் ஓராதுகளையும் காலை மாலையில் ஓத வேண்டும் என்று பணித்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஷாதுலியா தரீக்கா என்று ஒரு தரீக்கா இருக்கிறது, அந்த தரீக்காவை எடுத்துக்கொண்டால் அவர்களும் சில வலீஃபா யாக்கூத்தியா போன்ற ஜிக்ருகளை கிதாபு வடிவிலே அமைத்து அவைகளை காலை மாலையில் ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் நோக்கினால் காதிரியா தரீக்காவை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கும் சில குறிப்பிட்ட ஜிக்ருகளை பாடமிட்டு அல்லது நூட்களை மூலமாக வைத்து கொண்டு காலை மாலையில் ஓதுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் மன்சில் என்று ஒரு நூலை வைத்து கொண்டு அதிலே வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை மாத்திரம் காலையில் மாலையில் ஓதிவிட்டால் அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றெல்லாம் கருதி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பல தரீகாக்கள், ரிஃபாயியா என்றால், நக்ஷபந்தியா என்றால், இன்னும் பல தரீக்காக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் இயற்றியிருக்கக்கூடிய இந்த நூட்களில் இருக்கக்கூடிய அதிகமான ஜிக்ருகளை எடுத்துக்கொண்டால், சில தரீக்காக்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை ஜிக்ருகளை எடுத்துக்கொண்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நூட்களில் பதியப்படாத ஜிக்ருகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் எவைகளை எங்களுக்கு ஓதினால் நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்களோ, எவைகளை நீங்கள் காலையிலே ஓத வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விடயங்களையெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு என்ன செய்கின்றார்கள், இந்த தன்னுடைய தரீக்காவுடைய ஷேகுமார்கள், தன்னுடைய தரீக்காவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் சொல்லக்கூடிய இவைகளை நாங்கள் ஓதிவிட்டால் எங்களுக்கு அவற்றின் மூலமாக அதிகமான பலன் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், எமது சகோதர சகோதரிகளையும் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு புரியக்கூடிய விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக சில ஜிக்ருகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவைகளை நாங்கள் பாடமிடுவதும் இல்லை, அவைகள் பாடமிடுவதற்கு எங்களுக்கு சிரமமானதும் அல்ல, என்றாலும் அவைகளை நாங்கள் ஓதுவதில்லை. ஏன்? அவைகளை ஓதுவதனால் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னின்ன பிரயோஜனங்கள் என்று அதிகமான ஹதீஸ்களிலே சொல்லவில்லை, ஓதுமாறு மாத்திரம் பணித்தார்கள். ஆனால் இந்த பொய்யான விஷயங்களை சமூகத்திலே ஊடுருவிட்டு சமூகத்திலே இப்படியான திக்ர்களை சொல்லக்கூடியவர்கள் இல்லாத பொல்லாத பொய்யான சிறப்புகளை எல்லாம் சொல்வதன் காரணமாக நாங்கள் அவைகளை உண்மை என்று நம்பி என்ன செய்கின்றோம்? காலையிலே விடாமல் ஓதி வருகின்றோம், மாலையிலே விடாமல் ஓதி வருகின்றோம். என்ன சொல்கின்றார்கள்? நீங்கள் இந்த திக்ரை ஓதிவிட்டால் உங்களுக்கு சூனியம் வரமாட்டாது, நீங்கள் இந்த திக்ரை ஓதிவிட்டால் உங்களுக்கு ஒரு காலத்திலேயும் உணவு கஷ்டம் வரமாட்டாது, ரிதுக்கிலே விசீர்ணம் கிடைக்கும். இப்படியான பொய்யான கதைகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இப்படியான சமூகத்திலே பிற்காலங்களில் இயற்றப்பட்ட இந்த திக்ர்களை மக்களுக்கு மத்தியிலே கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலே தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக திக்ராக இருந்தாலும் சரி, சலவாத்தாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அவைகளை ஓத வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கின்றார்களோ, எந்த முறையில், எந்த அடிப்படையில், எந்த முறையை பேணி நாங்கள் அவைகளை ஓத வேண்டும், ஓதினால் நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, அவைகளையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு, அதாவது கூட்டான முறையிலே நபி வழிக்கு முரணான முறையிலே இவைகளை செய்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இவைகள் அனைத்துமே பிதுஅத்தாக இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு ஹதீஸை சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பின்னால் தாபியங்களுடைய காலம், தபூக் தாபியங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய காலம், இப்படியா சிறந்த காலங்களிலே பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அம்ரு இப்னு சலமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கின்றார், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராகிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய வீட்டு வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். எப்பொழுது நாங்கள் லுஹர் தொழுகைக்கு பின்னால் அவர்கள் வீட்டுக்கு வரும் வரைக்கும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் இருக்கும் பொழுது அந்த, அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வீட்டுக்கு இடையில இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு அபூ மூசல் அஸ்ஸரி என்ற நபித்தோழரும் வருகின்றார். அபூ மூசா அந்த சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் என்ன சொல்கின்றார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியிடத்தில் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? என்ன சொல்கின்றார்? லக்கது ரஅய்து பில் மஸ்ஜித் ஆனிஃபன் ஷைன் அன்கர்தஹு. என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? நான் இப்பொழுது ஒரு காட்சியை பள்ளிவாசலே பார்த்தேன், நீங்கள் அதை வெறுக்கக்கூடிய ஒரு காட்சி என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி இல்லா ஹைரா, அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு காட்சி தான், அது உண்மையிலே நீங்கள் வெறுத்தாலும் கூட அது பார்ப்பதற்கு அழகான ஒரு காட்சியாக இருந்தது என்று சொல்கின்றார்கள். அதை கேட்ட இந்த சஹாபி என்ன சேர்க்கின்றார்கள்? ஃபகால மாதா ராயித்த, நீங்கள் எதை கண்டீர்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த சஹாபி அபூ மூசா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி சொல்கின்றார்கள், ரஅய்து கௌமன் ஹிலகன் ஹிலகன் அமாமஹும் ஹிஸன் யுஸப்பிஹூன அல்லாஹ தஆலா வ யுகப்பிரூனஹு வ யஹ்மதுனஹு வ மாஹும் ரஜுலுன் யகூலு ஸப்பிஹு மியத்தன் ஃபயஅஹுது மியத்தன். அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன தெரியுமா? நான் பள்ளிவாசலிலே குழுக்கள் குழுக்களாக மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்து, அதாவது வட்டமிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்து அவர்களுக்கு மத்தியிலே பொடிக்கற்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இப்படியான இந்த திக்ர்களை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். நூறு முறைகள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். நூறு முறைகள் ஓதிவிட்டு அந்த கற்களை அப்படியே வைத்து விடுகின்றார்கள். இதனை பார்த்துவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்று அந்த அபூ மூசா அல் அஸ்ரி என்று சொல்லக்கூடிய சஹாபி இந்த இடத்திலே சொல்கின்றார்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் பார்க்கின்றார்கள், இது அபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இல்லாத ஒரு முறையிலே திக்ர் மேற்கொள்ளப்படுகிறது என்று இவர்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்கின்றார்கள். அங்கே எவ்வாறு அபூ மூசல் அஸ்ரி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த காட்சியை பார்த்தார்களோ, அதே நிலையிலே அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த இந்த தாபியங்களுடைய குழுக்கள் இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றார்கள். பார்த்த பொழுது அந்த அபூ மூசல் அஸ்ரி சொன்ன அந்த காட்சியை பார்த்ததற்கு பின்னால் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அதை பார்த்து ஆத்திரம் கொண்டவர்களா என்ன தெரியுமா சொல்கின்றார்கள்? மா அஸ்ரவுமா ஹலாக்குக்கும் யா உம்மத்து முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களே, இவ்வளவு அவசரமாக நீங்கள் நாசமாகி விட்டீர்களே. இதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த அவர்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் உடையாமல் இன்னமே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஆடைகள் கூட இத்து போகாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் நீங்கள் இந்த அளவுக்கு நாசம் போய்விட்டீர்களே என்று இவர்கள் கண்டிக்கின்றார்கள். என்ன குற்றம் செய்தார்கள்? பள்ளிவாசலிலே குழுக்களாக இருந்து கொண்டு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று நூறு நூறு விடுத்தங்கள் சத்தம் போட்டு ஓதிக்கொண்டிருந்தது பெரும் குற்றமா? இதுதான் இன்றும் கேட்கக்கூடிய கேள்வி. ஜலாலியா ராத்திபை எடுத்துக்கொள்ளுங்கள், சாதுலியா திக்ர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் ரிஃபாயியா திக்ர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த ஒரு தரீக்காவுடைய திக்ர்களை எடுத்துக்கொண்டாலும் இதுதான் சொல்லக்கூடிய காரணம். நாங்கள் சொல்வது திக்ர் அல்லையா? ஹா ஹூ என்று சொல்லிவிட்டால் இவைகள் எல்லாம் திக்ர் அல்லையா? இவைகளை அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டானா என்று கேட்கின்றார்களே. இதோ ஹதீஸ் இருக்கிறது. இதுக்கு அதாவது இப்னு மசூத் கொடுத்த பதில் என்ன? இவ்வளவுக்கு நாசமாகி விட்டீர்கள் என்று சொல்கின்றார்கள். அதற்கு பின்னால் சொல்கின்றார்கள், என்ன சொல்கின்றார்கள்? அன அப்துல்லாஹ் இப்னு மசூத், அன சாஹிபு ரசூலுல்லா. அன்பு அந்த சகோதரர்களே, நான் அப்துல்லாஹ் இப்னு மசூதாக இருந்து கொண்டிருக்கின்றேன், ரசூலுல்லாவுடைய தோழராக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நாங்கள் இவ்வாறு ரசூலுல்லாவிடத்திலே காணவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அங்கே ஓதிக்கொண்டிருந்த அந்த திக்ரை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹி அப்துல் ரஹ்மான், அபு அப்துல் ரஹ்மானே, அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவர்களே, நிச்சயமாக மானுரிது இல்லா ஹைரா, நாங்கள் நல்லதைத்தான் நாடு செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் அல்லாவுக்கு பொருத்தமான இந்த திக்ர்களைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தோமே தவிர நாங்கள் மோசமான எதையும் சொல்லவில்லை என்று சொல்லிய பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதாவது எத்தனையோ நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடிய எத்தனையோ பேர்கள் அதை எத்திக்கொள்வதில்லை, அதை அடைந்து கொள்வதில்லை என்று அவர்கள் கண்டிக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அதாவது இந்த சஹாபி அம்ர் இப்னு ஸலமா என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், உண்மையிலே இப்படிப்பட்ட இந்த திக்ர்களை செய்து கொண்டிருந்தவர்கள் அதிகமானவர்களை, அதாவது நஹ்ரவான் என்று சொல்லக்கூடிய நாளிலே நடந்த அந்த யுத்தத்தின் சந்தர்ப்பத்தில் இவர்களை ஹவாரிஜிகளாக இஸ்லாமிய உம்மத்தை விட்டும் இஸ்லாமிய ஆட்சியை விட்டும் வெளியேறி அதாவது மாறி சென்றவர்களே தான் இவர்களை கண்ணுற்றேன் என்று சொல்லி காட்டினார்கள். அன்பு அந்த சகோதரர்களே, சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். ஜிக்ராக இருந்தாலும் சரி, இன்று நாங்கள் ஜலாலியா ராத்திப் என்று ஓதிக்கொண்டிருக்கின்றோம், இன்னும் எத்தனையோ ஜிக்ர்களை ஓதிக்கொண்டிருக்கிறோம், இதற்கெல்லாம் எங்கே இடம் இருக்கிறது? ரசூல்லா காட்டித்தராவிட்டால் அது அப்படியே தட்டப்பட வேண்டியது இஸ்லாத்திலே இடமில்லை. சுஃபியானு சௌரி என்று சொல்லக்கூடிய அதாவது முக்கியமான உலமாக்களுடைய ஒருவர் அவர் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? அல் அல் பித்அத்து அஹப்பு இலா இப்லீஸ மினல் மஆசியத்தி, பாவங்களை விட சாதாரணமான ஹராத்தை விட இபிலீசுக்கு பித்யத்தை செய்வதிருக்கிறதே இது மிச்சம் விருப்பமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? பித்யத்தை செய்யக்கூடியவன் அல்லாவிடத்திலே தௌபா செய்ய மாட்டான். பாவத்தை செய்தவன் ஒருவேளை அல்லாவிடத்திலே தௌபா செய்து அவன் மன்றாடி நல்லவனாக மாறிவிடக்கூடும் என்று அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜிக்ராக இருந்தாலும் நபி ஒளியை பின்பற்றி சத்தியத்தை பின்பற்றி சரியான வழியிலே செய்வதற்கு முயற்சி எடுப்போம். வல்லா அல்லாஹ் சுன்னாவை பேணக்கூடியவர்களாகவும் பிதாவை தவிர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.